சரவணன் விளையாடும் எங்க தமிழ்நாட்டின் அலரும் கொண்டாட்டம். வங்கக்கடலேறி சிங்கப்பூர் இறங்கி மலையா நடந்து முருகன் ஆடும் கொண்டாட்டம். பழனி ஏறும் கொண்டாட்டம். மாநிலம் பல இருந்து மலைய தமிழ் விழுந்து பத்து மலை ஏறி படைக்கும் கொண்டாட்டம்.